വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്വം സുധാഗതി അസ്വത്കുരുപരമ്പായനുമാണ്. ഇപ്പോ ഇത് പറയുമ്പോ മുതൽ ശ്ലോകത്തിനാണ് സംഗതി സച്ച, രണ്ടാമത്തെ ശ്ലോകത്തിനാണ് இந்த பஞ்சராத்திரமுக்கே இது வேத விருத்தம் அப்படின்னு ஆட்சேபிச்சு அதுக்கு சமாதானம் தருவார். இப்ப என்ன பண்ண போற, வேத விருத்தம் இல்லைன்றத நிரூபிக்கணும் மொழியும், அதுக்கு அநேக ஹேதுக்களை காமிக்கிறார். வேத விருத்தம் இல்லை, வேத விருத்தம் எதுவுமே கிடையாது. இந்த சாஸ்திரத்துல ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல வேத விருத்தமே கிடையாதுன்னு சொன்னோம், அதுக்கு எப்படி எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, ஸ்ரீ பாஞ்சராத்திரமானது வேதத்தை மூலமாக உடையது, வேதத்தை பிரமாணமாக சொல்லக்கூடியது, வேதத்தை அனுசரிக்கிறது. எத்தனை யுக்திகள் சுவாமி சாக்கிறார், அதாவது எல்லா சாஸ்திரக்காராலும் வேதமே வேதத்தை பிராமணியமா சொல்லிடுவார், வேதமே பிரமாணம் சொல்லுவா. இப்ப அத்வைதிகள் இருக்கா, அவன் என்ன பண்றா, வேதம் பிரமாணம் அப்படின்னு சொல்றா. வேதம் பிரமாணம் சொல்லிட்டு வேத விருத்தமா அவன் சொல்லுவா. அதே மாதிரி பசுபதி விதம் வேதத்தை பிரமாணமா சொல்லுவா, ஆனால் வேத விருத்தமா அவன் கற்பிப்பார். அதே மாதிரி வேதத்தை நாங்க அனுசரிக்கிறோம்னு சொல்லுவா, ஆனால் வேதத்தை அனுசரிக்காம அதனுடைய விபரீதங்கள் அனுசரிப்பார். அதனால வாக்குல ஒண்ணு இருக்கு, செயல்ல ஒண்ணு இருக்கு, வாழ்க்கை பேச்சு அது ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் வாக்கு ஒரு மாதிரி இருக்கு, பேச்சு ஒரு மாதிரி. வேதம் பிரமாணம், வேதமே மூலம், வேதம் வேதம் வேதம் சொல்லிண்டே கடைசியில வேத விருத்தமாகவே அவ பேசுவார், அவ அனுஷ்டிப்பார், கடைசியில வேத பிராமணியத்தையே தள்ளிவிடுவா. இவ பாக்கலாம் அத்வைதிகள் என்ன சொல்றா, பொதுவா இந்த இசை இது பாருங்கோ, இந்த வேதாந்தம் அவ பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யான்னா, வேதமே பிரமாணம் ஆரம்பிச்சு ஒரு காலகட்டத்துல அவ என்ன பண்றான்னாக்கா, வேதமே கூட அழிஞ்சு போயிடும், வேதமே அனித்தியமா போயிடும், அதுவும் பிரமாணம் இல்லாம போயிடும், படிப்படியா போவாப்பா. இதுதான் தேசிகன் மது பக்ரம குரூர நிஷ்டால் சொன்னார், முதல் பாதத்துல முதல் அத்தியாயம் முதல் பாதத்துல மென்மையா ஆரம்பிப்பா. உங்களுக்கு எப்படி வேதம் பிரமாணமோ எங்களுக்கும் வேதம் பிரமாணம். இவா சொல்றதுன்னா வைசேஷிகள் அத்வைதிகள் சாங்கியால் இந்த பசுபதி மதம் அனைத்து பேருமே என்ன பண்றாங்கக்கா, நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் வேதம் தான் வச்சுக்கிறோம், வேதமே பிரமாணம் அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியா வேதத்தை ஒத்துக்கிற மாதிரி ஒத்துண்டு கடைசியில வேத விருத்தமான தத்துவம் ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவா. வேதமே பிரமாணம் சொன்னா என்ன சொல்லணும், வேதத்துல சரியாத்மபாவம் இருக்கு அதை ஒத்துக்கலாமே, வேதம் வந்து சிவன் நாராயணனே பரதேவதியா சொல்றது அதை ஒத்துக்கலாமே, வேதம் பெருமாளுடைய உபாசனத்தையே சொல்றது உபாயமாக அதை ஒத்துக்கலாமே, எதையும் ஒத்துக்க மாட்டார். காரணம் என்னன்னாக்கா, வேதம் பிரமாணம் வேதம் பிரமாணம் சொல்லிட்டு உபாசனமே வேண்டாம், உபாசனமே வேண்டாம், அந்த ஞானம் இருக்கே பிரம்ம ஜானம் அதுவே போதும். இந்த மாதிரியா பேசுவா, இதை அத்வைதிகள் சொல்றா. உடனே நம்மளை பார்த்து கேட்பா, நீங்க ஒண்ணு என்ன உபாசனம் பண்றீங்களோ சரணாகி தானே பண்றீங்களோ, வாஸ்தவம் தான் சரணாகி தான், அந்த சரணாகிகன் கூட இந்த உபாயத்து கோடியில நமக்கு விளக்கி கொடுக்கிறது. அயர்வுத்த சம்ஹிதையில முழுக்க முழுக்க இதான் சொல்லப்பட்டிருக்கு. அயர்வுத்த சம்ஹிதையானது தேசியன் வந்து அதுல என்ன அடுகிறார், லட்சுமி சந்திரன் அயர்வுத்த சம்ஹிதை, அயர்வுத்தன் யாரு சிவன், அவன் சரணாகதி பத்தி சொல்றது, அவனும் வசதியா பெருமாள் சொன்னதெல்லாம் கேட்டு சொல்றது. அதனால இது அத்தனையும் இல்ல சாமானியப்பட்டது இல்ல. அதனால் நாங்க வந்து சொல்றதெல்லாம் வேத விருத்தம்ன்றது கிடையவே கிடையாது, எல்லாமே வேதம் சொல்லக்கூடிய பத்ததியிலேயே நம்ம போறோம். இவாள் எல்லாம் என்ன பண்றான்னாக்கா, வேதத்தை பிராமணியம் சொல்லுவா, வேதத்துக்கு பிராமணியம் உண்டு, நாங்க வேதத்தை அனுசரிக்கிறோம் சொல்லுவா, வேதம் தான் மூலம் சொல்லுவா. ஆனால் அது மாதிரி இல்லை, அது மாதிரி இல்லை. அவா சித்தாந்தத்தை, நம்ம சித்தாந்தத்தை விஷயம் அந்தராத்திரம் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, வேதத்தை பிரமாணமா சொல்றது. அனைத்து வேதங்களும் பிரமாணம், அனைத்து வேதங்களும் உபநிடத்தோடு கூடின அனைத்து வேதங்களும் பிரமாணம். அதே மாதிரியாகவே வேதம் எதை எதை சொல்றதோ அதையே அனுசரிக்கிறது சொல்றது. வேதம் என்ன சொல்லிட்டு அபிநிமித்தோபாதானம், அதாவது உபாதான காரணமும் ஒண்ணுதான், நிமித்த காரணமும் பிரம்ம, ரெண்டும் பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றது. இப்படி ரெண்டு உபாதானம் நிமித்தம் ரெண்டுமே பரபிரம்மம் அப்படின்னு வேதம் சொல்றது. அது அப்படியே ஸ்ரீபாந்திராத்திரம் சொல்லிட்டு, இது நாங்க சொன்னா தப்பு, சங்கராச்சாரம் சொல்றேன். ஸ்ரீமன் நாராயணே பரதேவத்தை அவனே இந்த லோகத்துக்கெல்லாம் உபாதான பிரகிருதியாக நிமித்தமா இருக்கான், உபாதான காரணமாக நிமித்த காரணமாக இருக்கான் அப்படின்னு வந்து சங்கராச்சாரி இந்த அதிகாரம் ஆரம்பத்தில் சொல்ற. அதனால இந்த உபநிடம் சொல்றதுதான், வேதம் சொல்றதுதான் ஸ்ரீ பாஞ்சநாத்தம் சொல்லி கழகார். அதனால உபாதான காரணம் நிமித்த காரணம் பிரம்மன் தான். சிவன் நாராயணனே பரதேவத பெருமாள் தன்னைத்தானே சொல்லிக்கலாமா, நான் தான் பிரதேவதை அப்படின்னு பெருமாள் தன்னைத்தானே சொல்லிக்கலாமா, அது எப்படி சொல்லுவேன்? அவர் தன்னைத்தானே சொல்லிக்கல, வேதம் அப்படி சொல்றதுன்னு சொல்றாரு. வேதம் அப்படி சொல்றது, நான் என்னவோ ஏதோ கருத்து சொல்லல, வேதமானது இந்த மாதிரி என்னையே தேவதையா சொல்றது. ஸ்ரீ கீதா பாஷை எல்லா இடத்துலயுமே அப்படிதான் சொல்லுது. சாய்க்கிச்ச விபஸ்தித விகீதையா ஜெகது கீதையாம் தந்தமா, விபஸ்தித விகீதையா மகான்கள் அவள்லாம் வேதத்தை நேரம் பார்த்தவா, பிரதிகளை எழுதிடுவா, அவள்லாம் எப்படி ஒத்துப்பாளோ அந்த மாதிரிதான் பெருமான் சொன்னார் பகவத்கீதையில. பகவத்கீதையில் அவர் சொன்னதெல்லாம் அந்த பகவத்கீதை மகான்கள்லாம் எப்படி எந்த வழியில போனாலோ அவள்லாம் வேதத்தை சாட்சாத்கரிச்சு அவ சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் தான் நான் சொல்றேன். நான் என்னவோ புதுசா கற்பிச்சுள்ள, என்னையே நான் சொல்லிக்கல, அதுதான் பெருமானுடைய திருவுள்ளம். அதனால விபஸ்தித கீதையா ஜெகதி கீதையா அப்படின்னு தயாசகத்தை சொன்ன. அதனால பெருமாள் கூட வேதத்த பிரமாணத்தை இட்டு சங்கரையை தோர்த்து தான் என்னவோ புதுசா கற்பிச்சுடல, இப்படி கல்பிக்காத விஷயத்த போய் கல்பிச்சுதா சொல்றது ரொம்ப தவறு. அதனால வேதமே பிரமாணம், வேதத்தில் இருக்கிறதையே சொல்றது. அதே மாதிரியாக வேதத்தை அனுசரிச்சே இதெல்லாம் போறது. வேதம் என்ன சொல்லணும், உங்களுக்கு சுகம் வேணுமா யாகம் பண்ணுங்கோ, உங்களுக்கு வந்து மழை வேணுமா காரிய இஷ்டிய பண்ணுங்கோ, உங்களுக்கு பிரஜைகள் வேணுமா புத்திரகாமேட்டி யாகம் பண்ணுங்கோ, அந்த மாதிரி சொல்லிட்டு போறது வேதம். அதையேதான் ஸ்ரீ பஞ்சராத்திரம் சொல்லி போடுறது. வேதம் என்ன சொல்றதோ அதை இது அனுவாதம் பண்றது. அனுவாதம் பண்ற விஷயத்துல போய் அப்ப கேட்கலாம், அனுவாதம் பண்றது தானே வேதத்துல இருக்கிறது தானே அனுவாதம் பண்ணிச்சது, அப்ப வேதமே போருமே. இந்த பஞ்சராத்திரம் இருக்கு, இது புதுசா எனக்கு இது கற்பிக்கணும், வேதமே போருமே. நமக்கு வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் நீங்க சொல்லப்படுறது, வேதமே போருமே அப்படின்னு போன ஸ்லோகத்துல சாய்ச்சர் சங்கிரஷ்ய ஆம்னாய சாரம் சாய்ச்சர். அதாவது வேதத்தினுடைய சாரத்தெல்லாம் அனைத்து சங்கிரஹிச்சு நம்ம கொடுக்குறேன். நம்மளால எல்லா வேதத்தையும் படிக்க முடியுமா? எதையுமே படிக்க முடியாது. நாங்க என்ன தெரிஞ்சிருக்கோம், வேதாந்தோன்றது ஒரு சமுத்திரம், திரிபாஷ்யம் கலட்சியமாச்சு, க்ஷேமத்திலிருந்து திரிசாரம் கலட்சியமாச்சு. அதே மாதிரியாக கீதா பாஷ்யமும் அதன் பிறகு ஏதோ ஞாயிற்று அதுக்கப்புறம் என்ன பண்ண, அடியே ஒட்டு பண்ணிச்சான். இப்ப எல்லாத்தையும் படிச்சுட்டுமா, நம்ம வாசித்த ஒரு வேதாந்த சாஸ்திரம் அதுல கூட அனைத்து கிரந்தங்களையும் வாசிக்கிற அங்கங்க வாசிச்சு. ஒரு சதத்துக்கு போகணும்னா ஒரு அதிகாரத்தை எடுத்து போகணும், அந்த அதிகாரத்தை எடுத்துட்டு அனைத்து வியாக்கியானங்களை பார்க்கணும். அப்ப ஒண்டிதான் பார்க்கணும், எப்பொழுதுமே நாங்க பார்க்கறது உங்க புண்ணியத்துல இப்ப அதிகாரம் சொல்றேன் பார்த்துட்டு இல்லாத போனாக்கா அப்பப்ப ஏதோ ஒரு ஆவர்த்தி பண்ணுவேன், அது அப்ப இந்த மாதிரிதான் லோகத்துல இருக்கும். அதனால இந்த நமக்கு தெரிஞ்ச புத்தகம் ஆச்சாரியால் உபதேசித்த கிரந்தங்கள் அந்த கிரந்தங்களையே நாம சரியா தெரிவிக்கிறது. எந்த சொன்னா சுவாமி தேவரே நேரம் சொல்லச்ச அது கேட்கறதுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ரெக்கார்ட்ல எல்லாம் வந்ததுன்னாக்கா சோம்பேறித்தனமா இருக்கு, அவகாசமே இல்லை, வேற காரியங்கள் வந்துடுறது, அங்க கேட்கறதே இல்லை. அதனால இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதனால இப்படி ஒரு வாசிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா நமக்கு புறமா இருக்க மாட்டேங்கிறது. சுவாமி சொன்ன காலக்ஷேபாட்சரம் காலக்ஷேபம் கால வேலை டைம் போயிட்டு இருக்கும் இல்லையோ, இந்த பொழுதுபோக்கை வாழால பறிக்க முடியலையா, ரொம்ப அக்ஷமம் பொறுத்துக்கும் இல்ல, எவ்வளவோ நாள் உட்கார்ந்து படிக்கிறது, எவ்வளவோ நாள் படிக்கிறது அப்படின்னு, எவ்வளவு நாள் படிச்சாலும் ஞானம் வராதே, எவ்வளவு படித்தாலும் போராதே, அப்படிதான் இருக்கணும். நாம நாம அந்த மாதிரி இருக்கும், அப்படி இருக்கிற நமக்கு வந்து படிக்க முடியல, அவகாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தீவனம் அதனால வேதம்ன்றது பல வேதங்கள் அனைத்தையும் யாரால வச்சுக்க முடியும். இது நடந்தது எங்கிட்ட சொன்னா நேரம் கேட்க என்ன இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அரியானுசாராவிலையும் இல்ல, அது கீதாபட்சமோ தீபமோ எதுவா இருந்தாலும் சரி அது நேரம் கேட்கிறா. அதுக்கப்புறம் ரெக்கார்டு வச்சு கேக்குறதுன்றது வயசானவா அவளுக்கு அவகாசம் கிடைச்சி அவள் இதை தெரிஞ்சுக்கணும்னு உற்சாகம் வரத்த அப்ப ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போட்டு கேட்கிறாள். இல்லாத போனா இவா கேட்கறதுக்கும் முடியல. அவளுக்கும் அவள் எத்தனையோ கஷ்டங்கள், ஒரு இந்த பிரபஞ்சத்துல ஜீவனுக்கு சாதாரணமாவா இருக்கு, ஒவ்வொரு நாளும் எத்தனை பிரச்சனைகள் இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற பரியந்தம் நமக்கு நிச்சயப்படி இப்படிதான் இருக்கு, நிச்சயப்படி இப்படிதான் இருக்கு, எத்தனையோ நமக்கு கஷ்டங்கள், இத்தனை கஷ்டங்கள் இருக்கச்ச நம்மளால வாழ முடியறதில்லை, அவகாசமே கிடைக்கிறது இல்ல. அடையனுடையதே சொல்லிக்கிறேன், எங்க வித்யாபீடத்துக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கணும், நாலு பீரியட் எடுக்கணும், மூணு பீரியட் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் வேதாந்தி தீபம் ரெண்டு பேரும் வாசிக்கிறார், கீதா பாஷ்யம் மூணு செட் இருக்கு, சந்தைகள்லாம் சொல்லிக்கிறார். இந்த மாதிரி போச்சுனாக்கா ஏது அவகாசம், இதை வச்சுதான் பார்க்க வேண்டியதா. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ உபதிரவங்கள் அதனால வாசிக்க முடியறது இல்ல. அப்படி இருக்கச்ச வேதாத்தியனம்ன்றது சாமான்யமா ஒரு அத்தியனம் பண்றதே கஷ்டமா இருக்கு, அத்தியனம் பண்ணி அதை பரப்படுத்தணும் உற்று பண்ணணும் அது இன்னும் கஷ்டம். அதன் பிறகு வேதத்தை பாஷ்யம் பார்க்கணும், அது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும், ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு அங்கங்கள்லாம் வாசிக்கணும், எவ்வளவு சிரமம். இப்படி சிரமப்பட்டு வாசிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியாது, ஒரு வேதத்தையே ஒரு சாக்கை அதுவே முடியாது. அப்படி இருக்கிற அனைத்து வேதங்களையும் எவ்வளவோ அபூர்வ விஷயங்கள் கொட்டி இருக்கு, அது அத்தனையும் எம்பெருமான் நமக்கோதனம் சங்கிரகித்து ஸ்ரீபாந்திராசன். அதனால வேதத்தினர்கள் தான் இங்க இருக்குன்னு சொன்னா கூட அனைத்தும் நம்மளால அறிஞ்சிக்க முடியாதே, அனைத்தையும் நம்மளால அறிஞ்சிக்க முடியாதுன்னாக்கா அப்படி இருக்கிற இந்த இத மாதிரி உபபிரமணங்கள் தேவையாகும். அதனால வேதத்தை அனுசரித்தே இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நேற்று சொன்னோம் பாருங்க, வைதிகம் தாந்திரிகம். நேற்று என்ன சொன்னோம், தாந்திரிகம்னாக்க நமக்கு கிடைக்காத வேதங்கள்ல இருக்குது, அதை அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கணும், ஊகித்து தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் தாந்திரிகம். அந்த மாதிரி சில விஷயங்கள். அதனால இந்த மாதிரி வேதத்தை பிரமாணமா உடையது, அது மாதிரி வேதத்தை அனுசரிச்சு போறது, அதே மாதிரியாக வேதத்தையே மூலமாக உடையது. பிரமாணம் என்ன அர்த்தம்னாக்க வேதத்தை பிரமாணமா அங்கீகரிக்கிறது, அனுசரிக்கிறதுனாக்கா வேதத்தில் சொன்னதையே பொதுவா சொல்லு, பொதுவான கருத்து. ஆனால் மூலம் அப்படின்னாக்கா வேதத்தை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது, இருக்கு. வேதம் ஒன்றியே பிரமாணம், வேதம் ஒன்றியே மூலம், அதுதான் வேறே வேறே இருக்கு. அதை வச்சுட்டுதான் இந்த ஸ்ரீபாஞ்சராத்திரம் சொல்லு. அதனால நீங்க என்ன கேட்டீங்க, அங்க என்ன வாக்கியம் இருக்கு அப்படின்னாக்கா, அந்த இது கொஞ்சம் யோகா சாங்கியம், சாங்கியோ யோகா வாசுபதம், சாங்கியோ யோகா பஞ்சன உத்திரம் வேதா வாசுபதம் ததா அப்படின்னு இருக்கு மகாபாரதம். இப்போ அஞ்சு சொல்லெடுத்து யோகம், சாங்கியம், ஸ்ரீ பஞ்சராத்திரம், அது மாதிரி வேதம், அது மாதிரி பசுபதம், பசுபதம் அஞ்சு சொல்லிருக்கிட்டு ஒன்னு தோண்டி எப்படி தூக்கி பண்ணி ஸ்ரீ பஞ்சராத்திரம் பிரமாணம்ல மீதி எல்லாம் பிரமாணம் தான், அது அப்பிரமாணம், மீதி எல்லாம் பிரமாணம், பிரமாணம் இல்லை, வாசுபதம் பிரமாணம் இல்லை, சாங்கியம் பிரமாணம் இல்லை, யோகம் பிரமாணம் இல்லை. அப்போ ஸ்ரீ பஞ்சராத்திரத்தை தள்ளிவிடும், அதுவும் பிரமாணம் இல்லைன்னு சொல்லிட்டு, அதுவும் பாஷ்யம் வேத பாஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு போயேன், அதையும் நீ அங்கீகரிக்க மாட்டேன்ற அப்படின்னு அவ கேட்கிறார். அதுக்கு சமாதானம், இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சாங்கியம் பார்த்துக்கோங்க, சாங்கியத்துல என்ன பெருமாள் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டு சாங்கியன், நிரீஸ்வர் சாங்கியன், வேதத்தை வேதத்தை ஒத்துக்கிறேன், ஆனால் வேதத்துல சொல்லப்பட்ட அந்த இது இருக்கு பாருங்க ஈஸ்வரன் பகவான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் சாங்கியனுடைய அபிப்பிராயம். அதே யோக சாஸ்திரத்துக்கு ஈஸ்வரனை ஒத்துக்கிறேன், ஆனா அது அவன் டம்மியா இருப்பான், ஈஸ்வரனுக்கு ஒரு காரியமும் கிடையாது, அவன் நிமித்த காரணம், கேவலம் நிமித்தம், அதான் பார்த்துட்டு இருப்பான், எல்லாம் பிரகிருதியே பண்ணிட்டு போறோம் அவ்வளவுதான். அப்ப என்ன உபயோகம், ஈஸ்வரனை ஒத்துட்டு ஈஸ்வரன் ஒத்துக்கிறேன் ஆனா அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்ன என்ன பிரயோஜனம், அவனை வச்சுட்டு என்ன பண்றது. 62 உபரிடத்துல சொல்றது அபின்ன நிமித்தோ பாகம், அதை நீ ஒத்துக்க மாட்டேன்ட்டாலும் பிரகிருதி தான் காரணம், மூல காரணம், உபாதான காரணம், ஆனால் ஈஸ்வரனோ கேவலம் நிமித்த காரணம் இருப்பான், நிமித்த காரணம் அப்படிதான் இருப்பான், அதுதான் அவனுக்கு ஸ்தானம் நாங்க ஒத்துக்கிறது அப்படின்னு அவன் சொல்றார் யோக சாஸ்திரம். அப்போ அந்த மாதிரி சாஸ்திரம் எப்படி வேதத்தை அங்கீகரித்து தான் ஒத்துக்க முடியும், வேத விருத்தமா தானே இருக்கு, வேதத்தை பிரமாணமாயத்தின் ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்லணும், வேதத்தை பிரமாணமாகத்தின் ஈஸ்வரன் இந்த காரணம் இல்லை உபோதான காரணம் இல்லைன்னுதான். அப்ப அவன் எப்படி ஒத்துக்கிறது, சரி பசுபதி பரமாத்மாக்கா வேதத்தை ஒத்துண்டு வேதத்தில் இருக்கக்கூடிய சிவன் நாராயணன் ஒரு பரதேவதை இருக்கே அந்த தேவதையை ஒத்துக்க மாட்டேன்ட்டான், அப்படி பரதேவதையை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாக்கா அந்த சைவ பக்ஷம் எனக்கு இருக்கு. அந்த மாதிரி வேதத்துல சொல்லப்பட்ட பரமாத்மா உபாசனம், பகவத் உபாசனம், அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டான். மண்டபோட்டம் போட்டுக்கும் மாலையா, அதான் சுராபானத்துல ஒரு கும்ப கும்பம், ஒரு கும்பத்தை வச்சுடணுமா, நம்மளாம் என்ன பண்றோம், அழகா ஒரு குடத்தை வைக்கிறோம், அந்த குடத்துல சாம்பிராணி எல்லாம் போட்டு வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஜலத்தை அழகா சேர்க்கணும், ஜலத்துல தேவதைகள் ஆவாகனம் பண்ணுவோம், ஆவாகனம் பண்ணி அங்க மந்திரத்தினால ஜபிக்கிறோம், உதயசாந்தி பஞ்சசாந்தி அதெல்லாம் பண்ணி ஜபிச்சு அந்த தீர்த்தத்தை எல்லாரும் புரோஷிச்சு, இது புண்ணியாத்மா புண்ணியமானது, மகான்கள்லாம் பெரியவாள்லாம் வந்து புரோஷிப்பாங்க அப்படி இருப்போம். இது வந்து நம்ம பண்றோம், அந்த சைவன் என்ன பண்றானா ஒரு குடத்துல சுறாபானம் சாராயம், அந்த சாராயத்தை தூக்கி கொட்டி வச்சு அதை அவன் ஜபிப்பானா, எங்கேயாவது வேதத்துல சொல்லிருக்கா இந்த மாதிரி பண்ணலாமா, அது ஒரு சாத்விக நாட்கிறவன் அதை பண்ணுவானா, அதே மாதிரி அவளே சொல்றா ஏதோ ஒரு தீட்சை வாங்கிக்கணுமா, தீட்சை வாங்கினான்னாக்க அப்ராமணன் கூட பிராமணனா போயிடுவான், திருநாள் ராவணன் சொல்லுவா, திருநாள் ராவணன் ஏதோ ஒரு யாகசாலம் வந்துடுவான், அங்க போய் பார்த்தான்னாக்க அங்க 2-3 பிராமணர் என்ன பண்ணாக்கா ஹோமம் பண்ணிட்டு இருந்தாங்க, எதுக்குன்னாக்கா இத்தராள் சூத்ராள் வந்து நான் பிராமணனை மாத்துக்கிறேன் ஹோமம் பண்றேன். உடனே என்ன பண்ணா ஒரு நாய்க்குட்டி எடுத்துட்டு வந்தானா, அது கருப்பா இருந்தோம். இந்த நாய்க்குட்டி உங்களுக்கு டேஸ்டே சொல்லிட்டே இருந்தோம். எதுக்கு தேய்க்கிறேன்னு கேட்டா அந்த அம்மா, இந்த கருப்பா இருக்குது, இதை சோபா மாத்தணும்னு நான் பார்த்துருக்கேன், அதுக்கோசம் ஏன் இந்த மாதிரி மாத்த முடியுமா? நீ மாத்துறியே ஒரு இதான் நான் போய் ஒரு பிராமணன் நான் மாத்துறேன்னு நீ சொல்லிச்சேன், நான் ஏன் கருப்பு நாயன் சிவப்பு நாயன் அப்படின்னு அவன் கேட்டான். அது மாதிரி இவ சொல்றா ஒரு தீட்சையை வாங்கிட்டா போறோம், அந்த தீட்சையினாலேயே நமக்கு இதெல்லாம் கூட பிராமணனா மாறணும் அப்படின்னு நம்ம சொல்ற. இந்த மாதிரி எந்த சாஸ்திரத்தை சொல்றதுக்கு, எந்த வேதத்துல சொல்றதுக்கு? பெருமாள் சொல்லிட்டு சாதுரு வன்யம் மயா திருஷ்டம் அப்படின்னு சொல்ற, சாதுரு வன்யம் மயா திருஷ்டம் சொல்ற நாலு வர்ணங்கள், அந்த வர்ணங்களுக்கு ஏத்த மாதிரி கிரியைகள், அதெல்லாம் நான் கர்மாக்கள்லாம் சொல்றேன் அப்படின்னு பெருமாளே அனுகிரகிக்கிற கீதையில. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரியாக ஒரு பிரிவு, எதுக்கு பிரிவு? ஒரு வியவஸ்தை, அந்த வியவஸ்தை இருந்த பர்யந்தம் எல்லாரும் நல்லா இருந்தா சுபிக்ஷமா. இப்ப என்னாச்சு? இந்த வியவஸ்தை போயிட்டு இருக்கு, வியவஸ்தை போயிட்டு இருக்கவே எல்லாருமே கஷ்டப்பட்டு அவாமா தர்மத்தை ஒட்டிக்க வேண்டாமா? அவாமா தர்மத்தை ஒட்டிக்காம பொற்கார தர்மத்தை அவர்களா திருப்பதியில எங்காவது பக்கத்துல ஒரு சட்டம் சட்டம் கோல்டு சொன்னாலே சொன்னகாரன் அவன் இருந்தா, அவன் என்ன பண்ண கல்யாணம் பண்ணிட்டான், கல்யாணம் ரூபா ஆச்சு அதெல்லாம் போட்டோம். என் தம்பி அப்ப சின்ன பையன் பதினெட்டு வயசு, இந்த காலேஜ் படிப்புலாம் இருந்ததுனால அவன் சொன்னான், இவரே நம்மளும் பூரணம் கொடுக்கணும், சட்டம் பொருள் கொடுக்கலாம், நம்ம தர்மத்தை எடுத்துக்கணும், அவன் சுத்தி எடுத்துக்கணும், ஆனா அவன் அதை எடுத்துக்கல, நம்ம தர்மத்தை எடுத்துக்கல, எல்லாரும் நம்ம போயிட்டு இருக்கோம், அதனால பூரணம் போட்டுனா ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கும், நம்மளும் ஆச்சாரியன் போட்டுக்கோம், நாராயண சாரி ரங்கநாத சாரி அவனும் போட்டுக்கலாம், சுப்பிரமணிய ஆச்சாரியன் போட்டுக்கலாம். இப்படி இத மாதிரி எல்லாம் ஒன்னதான் இருக்குது, கல்யாணம் பண்ணா என்ன தப்பு அப்படின்னு அவன் கேட்டான். நான் சொன்னேன், என்னடா இப்படிலாம் பேசுற, சில வியவஸ்தைகள்லாம் மாறி போயிடும், முதல்ல ஒத்துக்கலாம், அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு கல்யாணம் ஆனவுடனே ஓரளவு பழகிறான் உண்டு, அதனால கொஞ்சம் மாற்றம் உண்டு. அந்த பக்கத்து வீட்டுல கல்யாணம் ஆச்சு, அப்ப இங்க திருப்பதி வந்திருந்தோம், வந்த பார்த்துட்டு சொன்னான், இதுதான் சொல்ற பொருள் தெரியவா, பாத்திரம் வந்து பிச்சைடு, கோத்திரம் வந்து பொண்ணை கொண்டு சொல்றா, அதாவது ஜாதி தர்மம், அதாவது ஜாதி கேள்வி எவ்வளவு மாறுறது, அதனால சரி நம்ம கீழே எடுக்கக்கூடாது, நம்ம மேலக்கிட்டும் போகக்கூடாது, அவ்வளவுக்கு சமமா இருக்கும். விவாகஸ்து விவாதத்து சமயம் ஒரே சோபை தேவி, விவாகமும் விவாதமும் சமமா இருக்கிறவாளுக்கு சோபிக்கும். பழையவீட சுவாமி அழையன்ட்டு சொன்னேன், சாவல்பாம் போயிருந்தேன், எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பத்திரிகை உள்ள போயிருந்தேன், அப்போ பழையவீட சுவாமியை சேர்த்தேன், பத்திரிகை சேர்த்தேன், அப்ப சுவாமி சாத்தியம், விவாகஸ்து விவாதத்து சமயம் ஒரே சோபை தேவி, ஏன்னா உங்க மாமனாருக்கு ஆண்டவன் ஆசிரம சிஷ்யர், நாவல்பாம் சுவாமிட்ட கரெக்ட் இதே பொறுமையாக ரெண்டாரு, அதனால நாங்கள்லாம் சின்னாண்டவன் பேராள், அதனால இதுவா இருக்க உனக்கும் ஆண்டவன் சம்பந்தம் உண்டு, நாவல்பாம் சம்பந்தம் உண்டு, நான் பிரணியாதவன் சுவாமி, அத மாதிரி கிளத்தமான ஆச்சாரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விவாகஸ்து விவாதத்து சமயவரவே சொல்லிய உடனே ஒண்ணு, அவ மாமனாரெல்லாம் கொஞ்சம் இருக்கப்பட்டவா, நாங்கெல்லாம் ஏழைகள், அவ்வளவுதான், குழந்தையில தான் இருந்தோம், இன்னைக்கு பெருமாள் ரூபாயில ஒரு வீடுன்னு வந்திருக்கு. அது எதுக்கு சொல்லுவேன், இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒரு திருப்தியா இருக்கணும், இதெல்லாம் தான் பெருமாள் சொல்ற, இந்த மாதிரி பாசுபதங்கள்ல மதங்கள்லாம் விபரீதமாலாம் சொல்றது, அந்த விபரீதமா சொன்னாக்க அதெல்லாம் ஏத்துக்க கூடாது, அது நமக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப தப்பு, நம்ம இதெல்லாமே நம்மளுடைய பத்ததி எல்லாம் அடிச்சிடும், அந்த மாதிரி அவன் சொல்றான் பாசுபதம். இது வேதவிருத்த ஆச்சாரம், வேதவிருத்தமான ஆச்சாரம், பாருங்க வசந்தே பிராமணா பிராமணா அக்னி ஆதரீத அப்படின்னு, வசந்தே பிராமணா அக்னி ஆதரி, வசந்த ரத்துல பிராமணனான அக்னியாதாரம் பண்ணிக்கணும், அது மாதிரி கிரீஷ்மே ராஜன் கிரீஷ்ம ரது ஆணி ஆடி, அந்த மாதத்துல நட்சத்திரியன் அவன் வந்து உடையணம் பண்ணிட்டு கல்யாணம் ஆன உடனே அவன் ஆதாரம் அதே சரத் ரிசூட வைஷ்யம் இந்த மாதிரிலாம் வாக்கியம் இருக்கு. இப்ப பாருங்க இதான சொல்றதா, இந்த இடத்துல யாகம் யாகம் பண்ணணும், அக்னி ஆதாரம் பண்ணிக்கணும்னுட்டு சூத்ரால சொல்லிருக்காங்க, எங்கேயுமே சொல்லல. இன்னொன்னு நம்ம ஆச்சாரியாலாம் எவ்வளவு பிரமாணிக்கா தெரியுமா, பின்னாடி வரப்போகுது பொறுமை மாம்சகர் நிஷாதஸ்தபதி நியாயம் சொல்றா, பதகார நியாயம் சொல்றா. நிஷாதஸ்தபதினா என்ன அர்த்தம், நிஷாதன்னாக்க இந்த வேடுவர்கள் எல்லாம் இருக்காளே ஊகன் அப்படின்னு சொல்லவும் நிஷாதார் மாதிரி ஸ்தபதினாக்க இந்த ரதத்தெல்லாம் கட்டுறவன் இது பண்றவன் சிற்பி. அங்க கொஞ்சம் இன்று கஷ்ட கல்யாணம் ஆகி பிறக்கிற பையன் அந்த மாதிரி பிறக்கிறது. இந்த மாதிரி ஜாதிக்காரால கூட ஆதாரம் பண்ணணும், யாகம் பண்ண வைக்கணும் அப்படின்னு வேலை செய்யும். யாஜை ஏதேன்னு விஷாத ஸ்தபதின்னு யாஜையே தேவன் சொல்ற குருபட்சி சொன்னான், அதெல்லாம் கிடையாது. பிராமணால் கொண்டு தான் அரியாரம், க்ஷத்ரியால் வயசியால் தான் அரியாரம், சிஷ்ட தலைவர் நிகால் மூணு வர்ணம் அவளுக்கு தான் வாசிது, வேற யாருக்கும் கூடாது. இதெல்லாம் கிடையாது, அது விஷாதாளுக்கெல்லாம் ஸ்தபதியா இருக்கிறவன் ராஜா பிராமணன் அல்லது வைசியன் இவா இருக்கட்டும். புரபட்சி ஆனால் அங்க ஜெயமணி சொல்றது அது ஒத்துக்க மாட்டான், வேதம் சொல்லிடுச்சு. அதனால அந்த ஜாதி தான் இந்த பண்ணணும், அந்த இடத்துல மாத்திரம் அவளுக்கு யாகம் உண்டு, யாரும் பண்றதில்லை. ஆனால் அந்த கிரமம் இருக்கு, அதனால இத மாதிரி நமக்கு வேண்டும். ஆகவே பாஷுபத மதமோ அது மாதிரி சாங்கிய மதமோ யோக மதமோ எல்லாம் விருத்தமான ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் தத்துவங்கள் எல்லாம் வேதத்தை கொடுக்குமா. அப்படி இருக்கிறதுனால இவைகளை காட்டிலும் ஸ்ரீபாந்திராத்திரம்ன்றது வேறுபட்டது, அதனால துல்லியமா சொல்லக்கூடாது. ஸ்ரீபாந்திராத்திரத்தை அந்த பாஷ்ய மதங்கள்லாம் இருக்கு அதுக்கு சமமாக சொல்லவே கூடாது. அது அதனால இங்க வந்து இந்த வியாசருக்கு அந்த மாதிரி திருவுள்ளமே இல்லை, ஸ்ரீமந்திராத்திரத்தை தள்ளணுன்றது திருவுள்ளம் இல்லை. எல்லாம் சிவன் நாராயணனை ஆசிரியத்தையே இருக்கக்கூடிய ஸ்ரீமந்திராத்திரமானது எல்லாத்தக்காட்டும் விலட்சணமானது, ரொம்ப வசந்தது பகவத்சாஸ்திரம். இந்த பகவத் சாஸ்திரத்தை என்னைக்குமே தள்ளக்கூடாது, அப்படியே அதை ஏற்றுக்கணும் பரம உபாதை. அதே மாதிரி இல்ல இல்ல சுத்திரமான வித்தியைகள்லாம் சுத்திரமான வித்தியைகள் இந்த மாதிரி இந்த பழம் வேணும்னாக்கா சின்ன சின்ன அல்ப விஷயங்கள் தான், அல்ப எல்லாருக்கும் ஆசை இருக்கு, அல்பமான விஷயங்கள்லாம் தெரியாது. அல்பமான விஷயங்கள்லாம் வேணுன்றதுனால அதுக்கெல்லாம் நிறைய இங்க சொல்றது, அதை எப்படி சொல்லணும். நீங்களாம் ஸ்ரீ பாஞ்சராத்திரிகள், நீங்களாம் பரமை காந்திகள், பரமை காந்திகளா இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி மோட்சத்தை வதிரிகமாக மோட்சத்தை காட்டிலும் வேறுபட்ட அல்ப பலனுக்கோசரம் வித்தியைகளை சொல்லலாமா, ஹோமங்களை சொல்லலாமா, அதனால அது ஒன்று எப்படி வச்சுக்க முடியும் நாங்களோ, ஏன்னா அதுவும் தப்பாச்சு. காரணம் என்ன, இதான் மோட்சம் நீங்களா பரமை காந்திகளாச்சு, பரமை காந்திகள் என்ன பண்ணுவா மோட்சத்தை கூட பெருமாளுக்கு சமைச்சிடுவா. அப்படி இருக்கிறவாளுக்கு இந்த அல்பமான வித்தியைகள் எல்லாம் சொல்றதுன்றது எப்படி அது, அது சொல்லக்கூடாது. ஆனா சொல்லிருக்குதே அதெல்லாம் எப்படி அப்படின்னாக்க அதுக்கு பதில் சொல்ற அசம்தான். அது வந்து எப்படின்னாக்க வேதத்துல கூட வேதம் ஒண்டி என்னத்துக்கு வந்தது, பரம புருஷார்த்தமா இருக்கக்கூடிய மோட்சத்தை கொடுத்துதான் வந்திருக்கு, அதை தெரிவிக்கத்தான் வந்தது வேதம். ஆனால் அங்க எத்தனை விஷயங்கள் சத்துருக்களை அடிக்கணுமா அவளுக்கு கொண்டு போய், அது மாதிரி புருஷனை வசீகாரம் பண்ணணுமா அதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிறது, பெரிய வசீகாரம் பண்ணணுமா அதுக்கு ஒரு வஸ்திரம் இது சொல்றது, அது மாதிரி பில்லி சூன்யங்கள் ஒருத்தர் கொல்லணுமா அதுக்கு வேண்டியது, சொர்க்கமா அதுக்கு வேண்டியது, இந்த மாதிரி எவ்வளவு சொல்றக்கு. அந்த வேத பாகத்தை நீ என்ன பண்ணுவ, அப்புறமானம் தள்ளுவியா, அந்த வேத பாகத்தை அப்புறமானம் தள்ளுவாங்க, இதெல்லாம் அதிகாரி பேரும் என்ன லோகவாகி பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்டம், எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு திதிப்பே சாப்பிடும், இன்னொருத்தருக்கு திதிப்பு கிட்டே வர மாட்டார், எங்க மாமனாருக்கு பாவகாவ பண்ணி போட்டு போறோம், அவருக்கு பக்ஷணம் வேண்டாம் பானம் வேண்டாம் பூ வேண்டாம் அது வேணாம், பாவகாவ பண்ணி போட்டா எவ்வளவு போடலாம் சாப்பிட்டு இருக்காரு, ஏன்னா அவருக்கு எது பிடிச்சிருக்கு, எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு, எனக்கும் காரம் தான் பிடிச்சிருந்தது. எனக்கு சுகர் வந்த உடனே சித்திப்பே பிடிச்சிருக்கு, சித்திப்பை தவிர்த்து வேற ஒண்ணு பிடிக்கும். அதுவா எதுக்கு சொல்லுறோம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ருச்சி இருக்கு. சாப்பிடுறதுல இருந்து ஆரம்பிச்சு வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்களை அனுப்பிச்சு பலத்தை அடையிறதுக்கு பண்ணுவோம். அது பரியந்தம் நமக்கு எவ்வளவோ வேதங்கள் இருக்கு, பரஸ்பரம் எத்தனையோ ஆசைகள். அந்த ஆசைகள் இருக்கிறதுனால வேதம் வந்து என்ன பண்றதுன்னு அத்தனையும் காமிச்சு கொடுக்குறது. அத்தனையும் காமிச்சு கொடுத்ததுன்னாக்கா அவன் வாழ்க்கை பிடிச்சதை பண்ணிக்கலாம், அவன் வாழ்க்கை பிடிச்சத பண்ணிக்கலாம். இதுதான் வேதத்தினுடைய கதி. அவ்வளவு அழகா சொல்றான். அதை விட்டு போய் அதை விட்டுட்டு இந்த மாதிரி அதே மாதிரிதான் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் மந்திராத்திரம் இந்த மாதிரி சித்திவேதம் கூட அதுக்கு இன்னொரு அழகான யுக்தியை காமிக்கிறார். பேசுக ரொம்ப அழகான யுக்தி. நேற்றுலாம் ஒண்ணு சொல்லியிருந்தோம், சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை காமிக்கிறோம். சிற்றின்பன்றது லோகத்தில் இருக்கக்கூடிய அற்ப சுகங்கள் தான். அதையும் காமிச்சு வேதம் காமிச்சு அதன் பிறகு மிகப்பெரிய இன்பம் பேரின்பம் பரம புருஷார்த்த லட்சணமான மோட்சம், அந்த மோட்சத்தை காமிக்கிறது அப்படின்னு சொல்லிருந்தோம். என்னன்னாக்கா சுவாமி ஒரு அழகான ஒரு இப்போ இந்த லோகத்துல எனக்கு ஒரு வஸ்து வேணும், எனக்கு குழந்தை வேணும், குழந்தை வேணும்ன்றதுனால தசரதன் புத்திரகா வேட்டி ஆக மாட்டான், அற்புதமாக பண்ணினான். அதோட புலன் நாலு பிள்ளைகள் திருமாலையும் வந்து அவதரிக்கிறார். 100% பாதி பாகம் 50% பெருமாளம், மீதி 3 பேர் பிரிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி அவதரிக்கிறார். இது இப்போ அது மாதிரி ஒருத்தன் காரிய திருஷ்டி பண்ணான், காரிய திருஷ்டி பண்ணாக்கா மழை பெய்யுது. அது மாதிரி எனக்கு பசு வேணும், மிருகங்கள் கால்நடைகள் வேணும்னு சொல்றோம். கால்நடைகள் தான் அந்த காலத்துல ஐஸ்வர்யம் சொல்லுவான், அது இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல ஐஸ்வர்யம். ஏன்னா பசுமாட தவிர்த்து வசதியான இது எதை போகத்தில் இல்லவே இல்லை, அதனால அது அதுக்கோசரம் மொத்தம் யாகம் பண்ணலாம். அது கிடைச்சோம். இப்ப என்ன ஆகுதுன்னாக்க வேதம் அழக காமிச்சு கொடுத்துருந்தான். பத்தியா இந்த கர்மாவை நீ அனுஷ்டிச்சேன், இப்படி அனுஷ்டிச்சேன்னாக்க பிரத்யமா பலன் உனக்கு வந்துருப்பே. பிரத்யமா பலன் வந்ததுனால நீ சொர்க்கத்துக்கோசரம் கூட நீ அனுஷ்டிச்சு யாகத்தை, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதே மாதிரி மோட்சத்துக்கோசரம் கூட இதை அனுஷ்டிச்சு, இப்படி அனுப்பிச்சுனாக்கா உனக்கு மோட்சமும் கிடைச்சும். என்ன அழகா இருக்கு பாருங்கோ, அதாவது பிரத்யமா நம்ம நமக்கு விசுவாசம் வரணும், லோகத்துல விசுவாசம். வேதத்தில் சொன்ன இந்த கர்மா அனுஷ்டிச்சா இந்த பலன் கிடைக்கிறது. நிறைய பாக்குறேன் பண்றா, சோர்தராமம் பண்றா. சோர்தராமம் எதுக்குன்னாக்கா ஒரு குடும்பத்துல நல்லது வரணும், யாருக்கா உடம்பு சரியில்லை என்னால அவளுக்கு எல்லாம் சரி பண்ணிக்கணும், அதுக்கோசரம் சோர்தராமம் பண்றாங்க. இப்படி பண்ணினாக்கா அதனால என்ன இருக்குன்னாக்கா அதை பண்ணின உடனே அவள் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. எங்காவது அந்த சுவாமி சோர்தராமம் பண்ணிட்டு போகணும், நாங்கோ நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இவ பாருங்க இந்த சோர்தராமம் பண்ணது ஸ்ரீ பாஞ்சராத்திரம் சொல்லப்பட்டது, பாஞ்சராத்திர பிரகாரம் அதுல சொல்லப்பட்ட சோர்தராமம் பண்றான். அதை பண்ணினாக்கா அவளுக்கு நல்லது நடக்கும். மாத்தாள்னா கணபதி ஹோமம், சண்டி ஹோமம், இப்படி அவ இதோ பண்றான். அவன் அவளுடைய விசுவாசம், அந்த விசுவாசத்துல பண்ற சமயத்துல அவ பலத்தை நேரம் அனுபவிக்கிறார். அதே மாதிரியாக மோட்சத்துக்கோசரமும் அப்ப நமக்கு விசுவாசம் வரும். அதுதான் இங்க நினைக்கிறேன், நமக்கு விசுவாசம் வரணும். அந்த விசுவாசம் வரத்துக்கோசரம் இந்த வேதமானது நமக்கு கொடுத்தது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி அந்த பலனெல்லாம் நேரம் பார்த்து அனுபவித்தவன் இந்த மாதிரி மோட்சம் பண்ணாக்கா மோட்சத்துக்கோசரம் உபாசனத்தை வச்சுட்டா அந்த உபாசனத்தினால அபுனராவர்த்தி லட்சணம் பரம புருஷார்த்த லட்சணம் திரும்பியே வரமாட்டோம், ஆனந்தமா அங்கேயே உட்காந்துருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மோஷம் இவனுடைய உள்ள சந்நிதியில போனோம்னாக்கா திரும்பி வரத்துக்கு மனசு வருதா, அங்கேயே தங்கின மாதிரி இருக்கு. கோயில் உள்ள இருக்கிற சமயத்துல சில பேர் சொல்லுவா வந்து பிரயாண வைராக்கியமா, பிரசூதிகா வைராக்கியமா, ஸ்மசான வைராக்கியமா வந்து பிரயாணம் அல்ல அல்லல் பட்டுதான் நம்ம பிரயாணம் பண்றோம். இங்கேயா போயிட்டு வந்தோம்னா உடம்பு உடம்பு அல்லாண்டு இருக்கும். இனிமேல் ஜென்மதுக்கு பிரயாணமே பண்ணக்கூடாது, எது வேணாலும் பரவாயில்ல ஆத்திரியே இருக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சு கொடுப்போம். ஆனால் அது முடிஞ்ச 2 நாள்ல எங்கேயோ வெளில கூப்பிடுவா உடனே கிளம்பிடுவோம். அதான் பிரசூதிக்காக ஒரு மாட்டி பிரசவம் குழந்தை பெற்று இருந்தா புனர்ஜென்மன்னு ஸ்திரீகளுக்கு ஒரு குழந்தை போதும் பையனுக்கு அப்படின்னு சொல்ற ஸ்திரீகள் ரெண்டு வருஷம் போச்சுன்னா போறோம், போர் அடிக்கிறது குழந்தை பெற்று பார்க்கலாம், போர் அடிக்கிறது அந்த மாதிரி ரெண்டாவது குழந்தையும் பெற்று. காரணம் என்ன? ஒரே குழந்தை இருந்தா போராட வரம், ரெண்டு குழந்தை என்ன தாய்மைன்றது அவளுக்கு ஒரு வரம். தியாக செய்தார் யுதிஷ்டர் அவ்வளோ வர்ணிக்கிற தவமிருக்கிட்ட ஸ்திரீகளை மாதிரி மகுந்தவா லோகத்தில் யார் இருக்கா, அவள் மாதிரி தியாக பூமிகள் யார் இருக்கா? எப்பொழுதும் தியாகம் தியாகம் தியாகம். தன்னுடைய புகுந்த வீட்டுக்கோசரம் தான் பிறந்த வீட்டுக்கு வரா, உப்பு மாதிரியான ஸ்திரீகள் நினைக்கிறாங்க, உப்பு மாதிரி ஸ்திரீகள். உப்பு என்ன பண்ணும், தாய் எதுல போறதோ அதுல கரைஞ்சு போயிடும், கரைஞ்சி அதை நைச்சிடும். ஆனால் அந்த உப்பு நமக்கு உரைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ப உப்போட இன்மை உப்பு இல்லாத நமக்கு தெரியாது. அது மாதிரி உப்பு அதிகமா போயிடணும் அதுவும் தெரியும், திட்டமானது அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி ஸ்திரீகள் எல்லாம் என்ன பண்றாங்கனாக்கா, தன்னுடைய புகுந்த வெட்டிக்கு வந்தாங்கனாக்கா அவ ஒன்னாம் சொல்றேன் என்னவோ திறமையா இருக்கு ஸ்திரீகள் நினைச்சா. அதுக்கோசரம் ஏன்னா நிறைய ஸ்திரீகள் நீங்களாம் கேட்டு இருக்கீங்க, நீங்களா தெரிஞ்சுக்கணும் எப்பேற்பட்ட தியாகிகள் வாழ்க்கும். ஒரு இன்னொரு குடும்பத்துக்கு வந்து தம் புருஷனை காப்பாத்தின்னு தன்னுடைய புருஷனுடைய குடும்பத்தை காப்பாத்தின்னு அந்த குடும்பத்துக்கு மேன்மையை கொடுத்து மகத்துவத்தை கொடுத்து தன்னுடைய பிறந்த குடும்பம் பிறந்தோம் அதுக்கும் மேன்மையை கொடுத்து ரெண்டு குடும்பத்தையும் ரட்சிக்கிறாளே எத்தப்பட்டு வருவோம் அப்படின்னு அவள்னா இந்த மாதிரி ஒரு தாய் வீன்றது கொஞ்சம் அதனால அவள் இன்னொரு குழந்தை திருமணம் அதனால பிரசூதி வைராக்கியம் சீக்கிரம் போயிடும், ரொம்ப நாள் நிற்காது. அந்த மாதிரி ஸ்மசான வைராக்கியம்வா இந்த மாதிரி இவைகள்லாம் நம்ம ருத்ரபூமிக்கு போனா போறோம், நம்மளும் ஒரு நாள் இப்படிதானே ஆக்குறோம். இன்னும் என்னத்துக்கு கோபம் தாபம் நான் வேண்டாமே அப்படின்னு தோணும். ஆத்துக்கு வந்து தீர்த்தம் ஆடுவோம், தீர்த்தாமனு வழிவண்ணம் விட ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா திருப்பி பிரகிருதி சம்பந்தம் வந்துடுது. அதனால இது ஸ்மசான வைராக்கியம் பிரயாசம். அது மாதிரி கோயில போய் பிரமாணத்தை வச்சோம் மனசு ஆனந்தமா இருக்கும், இனிமே குடும்பத்துக்கே போகக்கூடாது, பெருமாளை சகிச்சுட்டே இங்கே இருந்து நம்ம கூட இருக்குமே அப்படின்னு தோணும். ஆனால் ஆத்துக்கு வந்துட்டோம்னா போறோம், பெருமாளையும் மறந்துடுவோம், எல்லாரையும் மறந்துடுவோம். இந்த மாதிரி அதனால எதுக்கு சொல்ல வரோம், இந்த மோக்ஷன்றது இருக்கே அது அப்புணராவத்து லட்சம், பரம புருஷார்த்த லட்சம், பரம புருஷார்த்தமா அனுபவிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சொந்தது. அதுல அவனுக்கு ஆசை வரும், அதுக்கு விசுவாசம் வரணுமா, விசுவாசம் வரணுன்றதுக்கோசரம் தான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் என்ன பண்ணிச்சுனாக்க பிரத்யக்ஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய கர்மாக்களை சொல்லி அதன் பிறகு மோட்சத்துக்கோசரம் உபாசனத்தையும் வச்சுக்கிறது. அதே மாதிரிதான் திரி பார்த்து பார்த்தோம் அது என்ன பண்றது அப்படின்னாக்கா நமக்கும் விசுவாசத்தை உண்டு பண்ணணுன்றதுக்கோசரம் சின்ன சின்ன பலன் வேணுமா அதுக்கு இந்த இந்த காரியங்கள் பண்ணுங்கோ, சொர்க்கம் வேணுமா அதுக்கு அதை பாருங்கோ, மோட்சம் வேணுமா பிரணாயம் பண்ணுங்கோ, கோதனம் பண்ணுங்கோ, பெருமாள் ஆராதனை பண்ணுங்கோ, இந்த மாதிரி பல சித்தி பேதங்கள் சொல்லுது. இப்படி சொல்றதுனால எல்லாமே சரியா போயிடுத்து, இதுல என்ன விரோதம் வந்தது நமக்கு, எல்லாமே நமக்கு அற்புதமா அமைஞ்சு போயிடுச்சு. எல்லாமே வேதம் தான், வேதம் எப்படி சொல்றதோ அந்த மாதிரி இந்த ஸ்ரீ பரமசிவம் வேதம்ன்றது என்னது, எங்கேயுமே வேதம்ன்றது எங்கேயுமே வேதம்ன்றது ரொம்ப பிரம்மாண்டமானது, நமக்கு எல்லாத்தையும் அறிஞ்சிக்க முடியாது. ஸ்ரீபாந்திராத்திரம் அப்படிதான், நான் எங்க வித்யாபீடத்துல புத்தகம் போட்டா அதுல வரிசையா சம்மிதிகள் போய் போட்டிருக்கா, ஸ்ரீகிருஷ்ண சம்மிதை அந்த சம்மிதை இந்த சம்மிதைன்னு 250 சட்டம் போட்டிருக்கா, இன்னும் எவ்வளவு இருக்கோ தெரியாது. அந்த மாதிரி இருக்காது சுதந்திரம் அது. அதனால ஒவ்வொரு காலகட்டத்துல பெருமாள் வந்து உபதேசிக்கிறது அப்படி சொல்றதுனால இந்த ஸ்ரீபாந்திரம் வேதம் மாதிரி. அதனால வேதமே பிரமாணம், வேதமே மூலம், வேதமே வேதத்தையே அனுசரிக்கிறது, இப்படி மூணு ஹேத்து அப்படி இருக்கிறதுனால மீதி பாஹ்ய மதங்கள்ல இருந்து இந்த பாஞ்சராத்திரமானது வேறுபட்டது. அதனால இந்த வியாசருக்கு வேத வியாசருக்கு இதுல ரொம்ப பிடிப்பதிகம், ஐயோ இத மாதிரி வந்து வேத இதுல வந்து இதெல்லாம் சுத்திரமான வித்தியெல்லாம் இருக்கு, வாஸ்தவம் தான், வேதத்திலே அந்த மாதிரி இருக்கு. அதனால வேதத்தை விட்டுருவியா? வேதத்துல எப்படியோ அப்படிதான் ஸ்ரீ பார்க்கலாம். அதனால இதை சேர்த்துண்டே ஆகணும், ரெண்டுத்தையும் சேர்த்துண்டே ஆகணும். அதனால வேதம் எப்படியோ அப்படிதான் பண்றாங்க. அதே மாதிரியாக வேதத்துல எப்படி அற்பமான பலன்களை காமிச்சு மோட்சத்துக்கோசரம் விசுவாசனம் பண்ணுமோ, அந்த மாதிரி ஸ்ரீபாந்தனத்துலயும் சுத்திரமான பலன்களை சொல்லி இந்த மாதிரி நமக்கு விசுவாசம் மோட்சத்துக்கும் உபாசனம் இருக்கு, அந்த சரணாகதி இருக்கு, உபாசனங்கள் இருக்கு, அவைகளை அனுப்பிச்சாக்க நமக்கு எல்லாம் வந்துடும், அந்த மாதிரி இருக்கு. அதனால எல்லா விதத்திலையும் இது பரம பிரமாணம், பரம பிரமாணமா இருக்கக்கூடிய இந்த வேதத்தை, இந்த வேதத்தை சர்வார்த்தனா தள்ளக்கூடாது. இந்த பாஞ்சலம் வேதசமம், அதனால இது பரம பிரமாணமா இருக்கு, இது அப்பிரமாணமா சொல்லவே கூடவே கூடாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தால் பாருங்க. வேதானோத்தே தனுசரணத சொசிய தன்மூலத்தோ ஜாவிர்பாதி பாஷ்யாகமத இதின தத்துல்ய பாவோக்கிராஷி காஹானி சுத்ர வித்யாசபலமிதி யதா சமதிருஷேவே நுபாகே மோக்ஷஸ்ய பிரத்யயார்த்தம் ஸ்வகனிஷதபரம் தாத்வதே சித்திபேதா. அவரே இங்க வந்து வேதானாம் மானத்தோக்தே, வேதங்களுக்கு பிராமணியம் சொல்லப்படுகிறது. மானம், மானம்னா பிரமாணம், மானத்தானா பிராமணியம், பிராமணியம் சொல்லப்படுகிறது. ததன் சரதா, அந்த வேதத்தையே அனுசரிச்சு போறது இந்த பாஞ்சராசர். சசிய தனக்கு தன்மூல தோற்றியா, வேதமே மூலம் அப்படின்னு சுயமா சொல்றது அது. அதனால பாக்கியாகமத யாவர்த்தி பாதி, பாக்கிய ஆகமங்கள் ஜெயினம் பௌத்தம் பாசுபதம் சாங்கியம் ஐசேஷிகம் யோகம் இவைகளை காட்டிலும் இது யாவர் விளக்கம் விளக்கப்படுறது, விளக்கப்படுறதுன்னா விளங்கியது, அவைகள் வேறு, இது தனித்துவமா தனித்துவத்தை அடைந்தது, தனித்துவம் இருக்கு இந்த ஸ்ரீ பாஞ்சாலம். இது துல்ய பாவோக்தி ஆர்ஷி, ஆர்ஷின்னு ரிஷிக்கு இஷ்டம் இல்லை. என்ன ரிஷிக்கு இஷ்டம் இல்லை? பாக்கிய ஆகம்களோட இந்த பாஞ்சராத்திரமானது துல்லியமா இருக்குன்னு சொல்லக்கூடாது, வேதத்துக்கு துல்லியம் சொல்லும்போ அந்த பாக்கிய ஆகமங்களுக்கு துல்லியம் இல்லை, வேதத்துக்கு தான் இவைகள்லாம் துல்லியமா இருக்கு இந்த பாஞ்சராத்திரம். மீதி எல்லாம் இவைகள்லாம் பகிஷ்கரிக்கப்பட்டிருக்கு. அதனால ரிஷி வேதவியாசருடைய திருவுள்ளம் மகாபாரத சொல்லப்பட்டதனுடைய இது என்ன அப்படின்னாக்கா இதுதான், இது வேதத்துக்கு துல்லியமானது ஸ்ரீ பாஞ்சராத்திரம், பாக்கியாகங்களோட துல்லியமானது இது அண்ண அப்படின்றது. அது மாதிரி இல்ல இல்ல இது மாதிரி சுத்திர வித்தியைகள்லாம் இருக்கு, சுத்திர வித்யா சபலம், சுத்திர வித்யா மிஸ்ரிதம், சுத்திர வித்தியைகள்லாம் கூட இங்க சொல்லப்பட்டிருக்கு. மோஷத்துக்கு சொல்றது சரி, சுத்திர வித்தியைகளோட இதை சொல்றக்கு அப்படின்னாக்கா ஹானி என்ன, ஹானி என்ன, விரோதம் வந்துருச்சு என்ன, நமக்கு நஷ்டம் காஹானி சுத்திர வித்யா சவண வித்யா என்ன எதா தாதிசே வேதபாகை. அதே மாதிரிதானே வேதத்திலேயே நிறைய இருக்கு, நிறைய சுத்திர வித்தியைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுத்திர வித்தியைகள்னால வேதத்துல கூட இந்த மாதிரி யாகங்களோ சின்ன சின்ன வித்தியைகளோ அனுப்பிச்சாக்கா அதனால நமக்கு இந்த மாதிரி பலன் எல்லாம் கிடைக்கும், சின்ன சின்ன பலன் அப்படின்னு சொல்றே அதை ஏத்துக்கலாம். அதை எப்படி ஏத்துக்கணுமோ அது மாதிரி இதை ஏத்துக்கணும். பாஞ்சராத்திரம் ஏத்துக்க மாட்டேன்னாக்கா வேதத்தையும் விட்டுடணும், வேதத்தையும் விட மாட்டேயே. அதனால ஸ்ரீ பாஞ்சராத்திரம் சரி, இந்த வேதமும் சரி, ரெண்டும் சமமானம் சரி அப்படின்னு சுத்திர வித்தியை எதுக்கு சொல்லணும்? நீ சொல்லு வேதத்துல எதுக்கு சொல்லணும்? வேதத்துலயும் நிறைய சின்ன சின்ன கிரமக்கள் இதெல்லாம் சொல்றதே, அல்பமான பலன்களுக்கும் சொல்றது, பெரிய பலனுக்கும் சொல்றது, ஏன் இது? அதுக்கு சொல்ற மோக்ஷத்தையும் பத்தியா, மோக்ஷத்துல நமக்கு விசுவாசம் உண்டாகும், மோக்ஷத்துல நமக்கு விசுவாசம் உண்டாகும், அந்த விசுவாசம் உண்டாகணும்ன்றதுக்கு அப்புறம் ஸ்வகணேஷத்தை மோக்ஷத்திய பிரத்யார்த்தம் தூ அகணேஷத்துல படிக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. மோக்ஷத்துல விசுவாசனம், அதுக்கோசரம் சுத்திர வித்தியைகள் எல்லாம் சொல்லி அது இங்க சொல்ல படிக்கப்பட்டிருக்கு. அதனால பரம் தாத்வதே திவேதா தாத்வதே, இந்த பாஞ்சராத்திரத்துல தாத்வதேன்னு சாஸ்வத சன்னிதான் இருக்கும். அந்த சத்வம்னா அது சொல்ற தத்துவமே குணமா உடையது ஸ்ரீ பாஞ்சராத்திரம். தத்துவம் தத்துவ புராணங்கள்லாம் சொல்ற மாதிரி சாத்விக புராணங்கள், அது மாதிரி புராணங்கள் சாத்விகம் ராஜசம் தாமசம் உண்டு. சாத்விகம்னா விஷ்ணு புராணம், விஷ்ணு சம்பந்தமான புராணங்கள். ராஜசங்கள்னா பிரம்மா விஷயமா, தாமசங்கள்னா சிவன். ஆனால் ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல முழுக்க முழுக்க சாத்விகமே. அதனால சாத்வதே தத்துவத்தை குணமாக உடைய இந்த பாஞ்சராத்திரம், அதுல சித்தி பேதங்கள்லாம் பல சொல்லப்படும், பல சித்தி பேதம். காரணம் வேதத்தை எப்படி மோட்சத்துக்கு உத்சோதம் உண்டாகணும் அதுக்கோதரம் சொல்லப்படுறதோ அப்படி இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வேதத்துல ஒரு இடத்துல கூட நம்ம அப்பிரமாண்யம் சொல்ல மாட்டோம். வேதத்துல எப்படி அப்பிரமாண்யம் சொல்ல மாட்டோமோ அந்த மாதிரியாக இந்த ஸ்ரீபாந்திராத்திரத்திலையும் நாம சொல்லவே மாட்டோம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால விளக்கமாக சுவாமி அருள் செய்த ரொம்ப அழகான ஸ்லோகம் ஏற்பாரு. வேதானாம் மானதோக்தே ததனுசரணத ஸ்வஸ்ய தன்மூலதோக்த்யா யாவர்த்திஹி பாதி பாஹ்யாகமத இதின கவிதாக்கியசிம்ஹாய கல்யாணகுணஜ ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.